ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರಿಯೋಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾಹೃತಿ ರಾಮಾನುಜದಯಾ ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಕಂ ನೀಲಾತುಂಗಸ್ತನಿಕೀರ್ತಿ ಶುದ್ಧಮದ್ಭೋತ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿ ಶತಶಿರಃ ಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಶೋಚಿಷ್ಟಾಯಾಂ ಸಜನಿಕಳಿತಂ ಯಾಬಲಾಕೃತ್ಯ ಪುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮೈದಮಿತಂ ಭೂಯಯೇ ವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪುದುವೆ ಆಂಡಾಳ ಅರಂಗರ್ಕ್ಕು ಪನ್ನಿ திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லே சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கே. டுடேஸ் பாசுரம் இஸ் த 20th பாசுரம். This Pasuram and the previous Pasuram, the 19th Pasuram, Kuttu Velakriya, both propagate that the Divya Dampati, Sriman Narayanan and Mahalakshmi, Pirati, the Lord and His Divine Consort, need to be held together as Yekaseshitvam, as our final attainment, final adoration. So, In the previous verse, Andal and her Gopika friends pray to Nappinai Pirati and remind her that it is her essential nature to act as the recommendation, mediatrix, intermediary between Perumal and us, his subjects, his children. And she should have helped them in that direction. So, they tell her that you are not showing a bit of compassion. Nappinai, on the other hand, was trying to learn the Lord's attention and was waiting for a chance, waiting for a choice moment to forward this request to Kannan, to forward this plea, the prayer to Kannan. Being unaware of this, thinking that Nappinai was indifferent and indignant towards them, they again set out to wake up Kannan and Nappinai in this Pasuram. Muppattu Moovar Amararkku Munchendre Kappam Tavirkkum Kaliye Thuvilalai Sheppamudayai Thiraludayai Shetrarkku Veppam Kodukkum Vimala Thuvilalai Seppen Amenmulai Shevvai Shirumarungul Nappinai Nangai Thiruve Thuvilalai உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோ எம்பாவாய். ஹியர் த டைரக்ட் மீனிங் இஸ் த ஒன் ஹூ ரிமூவ்ஸ் த ஷிவர் த ஃபியர் த அப்ரஹென்ஷன் த ட்ரிம்பிளிங்ஸ் ஆஃப் த 33 தேவதாஸ் ஆர் 33 க்ரோர்ஸ் ஆஃப் தேவதாஸ் by going to the battlefield on behalf of them. You are the valiant Lord. Muppattu Moovar Amararkkum Munchendru Kappam Thavirkkum Kaliye Thuvilalai. You are going in front of them, on behalf of them, in such battles. Please wake up from sleep. You care about our protection. You are fully equipped with enormous strength and valor. Sheppamudayai, thiraludayai, shetrarkku veppam kodukkum vimalathuilalai. You are the one who defeat with vigor your enemies. You are blemishless. You are pure. Please wake up. Now, they are turning to Nappinai Pirati. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்ன நங்காய் திருவே தொழிலாய். த கிரேட் லேடி நப்பின்னை பிராட்டி, யூ ஆர் பொசஸிங் எ சார்மிங் பியூட்டி ஃபிசிக் வித் அன் என்சாண்டிங் ரோசி லிப்ஸ் அண்ட் அ ஸ்லிம் வெய்ஸ்ட். யூ ஆர் த பர்சானிஃபிகேஷன், த எம்பாடிமெண்ட் ஆஃப் மகாலட்சுமி ஹர் செல்ஃப். ப்ளீஸ் ரைஸ் அப், ப்ளீஸ் வேக் அப். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேல்வர் என்பவா. ப்ளீஸ் கிவ் அ ஃபேன் டு பர்ஃபார்ம் பகவத் கைங்கரியம் டு கண்ணன். ப்ளீஸ் கிவ் அ மிரர் ஸோ தட் வி கேன் ஷோ கண்ணன் ஹவு பியூட்டிஃபுல் ஹீ லுக்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் யுவர் லார்ட் ஆஸ் வெல் ஃபார் அஸ் டு டேக் அவர் செரிமோனியல் பாத் வித் ஹிம் அட் திஸ் டைம் ரைட் நவ். இப்போதே எம்மை நீராட்டலோ, நாட் டுமாரோ ஆர் சம்டைம் லேட்டர், ரைட் நவ் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாசுரம், த 20th பாசுரம். பெருக்கரணை சுவாமி சக்கரவர்த்தியா சுவாமி ரைட்ஸ் இன் ஸ்ரீ கோதா ஸ்வாதம் த இன்னர் மீனிங், த 20th பாசுரம் ஹவுசஸ் த தாட்ஸ் ஆஃப் வேதாந்திக் உபனிஷத் அண்ட் பகவத்கீதை. திஸ் பாசுரம் ஸ்டார்ட்ஸ் வித் மா, முப்பத்து மூவர் மா, மகாரம். இன் அம்பரமே தண்ணீரே இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஆ, அகாரம். உந்து மதகளித்தன் ஊ, ஸோ ஆ ஊ மா, இட்ஸ் த பிரணவம். இன் பிட்வீன் வி ஹாவ் குத்து விளக்கிரிய கு, இட்ஸ் லைக் த விபக்தி ஆய. ஸோ அவனுக்கு ஆ அகார வாஷ்யோ விஷ்ணு, மா ஜீவாத்மா, ஊ பிராட்டி. ஸோ அவர்களுக்கு இந்த ஜீவாத்மா, அந்த கு இஸ் த 19th பாசுரம். ஸோ திஸ் டுகெதர் ஃப்ரம் 17 டு 20 சிக்னிஃபை த சேக்ரட் பிரணவம். அண்ட் இட் ஆல்சோ ஹவுசஸ் த அர்த்த பஞ்சகம் விச் இஸ் ஜீவாத்மா, பரமாத்மா, த வே, த டெஸ்டினேஷன் அண்ட் த ஹடில்ஸ் டு ரீச் த டெஸ்டினேஷன். So this sacred pranavam contains the three relationship between Paramatma and Jivatma, between Bhagavan and us. It is the Sesha Seshi Bhavam. We are Seshan to him, Seshi. Divya Dampati is Seshi, we are Sesha. Seshi means master, Seshan servant. Also, he is Adharam, we are Adheyam, supporter and supported. Then Niyantru Niyamya Sambandham, the controller and the controlled, commander and that is being commanded relationship. Niyantru is the Lord, Niyamyan is the Brityan, the servant, the Seshan, Jivatma. So, that's what is talked about in this pranavam meaning. But what are the individual lines mean? Muppattu mover, the 33 devatas, ashta vasukkal, 8 vasus, then ekadasha rudras, 11 rudras, dvadasa adityas, 12 adityas, two ashwini devas add up to 33 gods, demigods. முன்சென்று ஓ கிருஷ்ணா, யூ ப்ரொடெக்டர்ஸ் ஈவன் பிஃபோர் த ஹார்ம் கம்ஸ் அவர் வே. யூ ப்ரொடெக்டர்ஸ் ஈவன் இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் கம் டு அஸ், யூ ஸ்டாண்ட் பிஃபோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். கப்பம் தவிர்க்கும் கலியே, யூ ஆர் த வேலரஸ் லார்ட் ஹூ ஸ்டாப்ஸ் த ஷிவரிங் த ஃபியர் ஆஃப் தேவாஸ் பிகாஸ் தே ஆர் அப்ரஹெண்டிங் of their enemies, asuras. Kappam is trembling. Sheppam udayai. You have the kalyana gunam of arjavam, the manas vak kayam acting in tandem. Nermai, nermai, nermai. Arjavam. You are satya parakramashali. திரளுடையாய், யூ ஹாவ் த சாமர்த்தியம், த ஸ்மார்ட்னஸ், த காம்பிடன்ஸ் ஆஃப் த லார்ட் ஆஸ் சர்வலோக ரக்ஷக, சர்வலோக சரண்யன். ஷத்ரார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, பகவான் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி ஒன், ஹி ஹஸ் காட் நோ ஃபேவரட், ஹி டசன்ட் பிளே ஃபேவரட்டிசம். பட் வென் இட் கம்ஸ் டு த எனிமீஸ் ஆஃப் த பாகவதாஸ், ஹி டெஸ்ட்ராய்ஸ் த எனிமீஸ். He removes the enemies of the Bhagavatas because he cannot accept Bhagavata apacharam. Like he did not want to kill Hiranyakashipu until he found that there is no love for Prahlada inside Hiranyakashipu. Vimala, there are four interrelated: Amalan, Vimalan, Nimmalan, Nirmalan. Amalan Adipiran, Adiyarku Ennai Aatpaduthum Vimalan, Vinnavarkon, Virayarpulil Venkatavan, Nimalan, Ninmalan, Neerivanavan. Thirupanazhva session, Amalan Adipiran. Amalan means the one who destroys our papams. Vimalan means the one who has got no dosham of ignorance, ajnanam. He has got no dosham. Perumal is full of paripurna jnanam. Nimalan means one who is fearsome to approach by his enemy. Enemies cannot dare approach him. Ninmalan means the one who does not have the dosham of looking at anybody's fault, who performs sharanagati at his feet. If one performs sharanagati at his feet, he does not look at their faults. Kandikamatar. Even though he is aware of the faults, he does not look at them. So, Sheppennamenmulai Shevvai Shirumarungul Nappinnanangai. The Pasuram salutes the Samudaya Anga Saundaryam of Nappinnai Pirate. Every part, limb of her body is so beautiful. Tiruve, Nappinnai is addressed as Mahalakshmi. You are the Mahalakshmi herself. Because you have an involvement of intermediary recommendation, just like Mahalakshmi. That's why Acharya say, Samasta Jananim Vande, Ukkamum Tattoliyum Tande, Ukkam fan for Bhagavat Kainkaryam, Thiru Alavatta Kainkaryam. Tattoli, mirror, which is the part of the Shodasopacharam for the Lord. Un Manalane Ippode Yammai Neeratte. Please help perform our Sharanagati Vratam, which is ceremonial bath in Yamuna through your dear husband. Send him. He is Sarvakarma Samaradhyan. He should bless us with moksha. So, please recommend our case. Recognize us as the people who have performed Sharanagati. Bless us with Kainkarya Prapti, Kainkarya Sri, and the Kainkarya Samrajyam, and which will blossom of the Seshatva Swarupa Jnanam. Our eternal servitude is to be felt by us and perform Kainkaryam with Preeti for Him. That is bathing in blissfully in Krishna Anubhavam. That is Bhagavat Samslesha Anubhavam that we are seeking. Please bless us with the same. Andal Trivadigale Sharanam, Kavitarkika Simhaya Kalyana Gunashaline, Srimate Venkatesaya Vedanta Gurave Namaha. Danyosmi.